துளிகளை கண்கள் தாங்கும், கண்மணி காதலின் நெஞ்சம்தான் தாங்கிடுமா? கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் என்றுதான் வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமா? மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடுகட்டு நம் காதல் தடைகள் தாழ்ந்தும் வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வரும் காலம் காயம் மாட்டும். நில ஒளியே மட்டும் நம்பி இலையெல்லாம் வாழ்வதில்லை, மின்மினியும் நான் இருப்பேன் தோளிலே நீயுமே சாயும் போது, எதிர்வரும் துயரங்கள் அனைத்தையும் நான் எதிர்ப்பேன். வெண்ணீரில் நீ குளிப்பேன், விறகாகி தீ குளிப்பேன், உதிரத்தில் உன்னை கலப்பேன். விழிமூடும் போதும் உன்னை பிரியாமல் நான் கனவுக்குள் காவல் இருப்பேன். நான் என்றால் நானே இல்லை, நீதானே நானாயாய், நீ அழுதால் நான் குடிப்பேன்.